மச்சான் வாங்கி தந்த மல்லியப்பு, அது தானாகத்தான் தந்தாதம் புள்ளரிப்பு. அடியாச மச்சான் வாங்கி தந்த மல்லியப்பு, அது தானாகத்தான் தந்தாதம் புள்ளரிப்பு. ஆச மனச தூண்டி அது மாமென்னப்ப கூறும். மறைஞ்சு பார்க்க தோணும் அடி பே.